வணக்கம். 1000வது எபிசோடை கடந்து தனது அயராத உழைப்பினால் அனாயசமாக 1000 எபிசோடை கடந்து சென்று கொண்டிருக்கும் நற்றினை பொதுக்குழுவிற்கு சென்னை அரவிந்தின் சார்பாக ஞானப்பிரியன் ஐயா மற்றும் அவங்களுடைய என்டையர் முழு குழுவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ரசிகனாகவும் சில காலம் பதிவராகவும் இருப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. நற்றினையோடு இருப்பதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த அந்த நற்றினை, நிறைய நண்பர்களையும் கொடுத்துருக்கு அந்த நற்றினை, அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னும் பல நம்முடைய உறவு நீடிக்கும். பல்லாயிரம் முறை நாம் இந்த 1000 போல் பல செலிப்ரேஷன்களை நம்ம இன்னும் பண்ணுவோன்னு நம்புகிறேன், நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் ஞானப்பிரியன் ஐயா. உங்கள் ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள், அனைத்து ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட சப்போர்ட்னால தான் சூப்பராக போகுது, இன்னும் சூப்பராக 1000 எபிசோடுகளை கலந்து செல்லும்னு நம்புகிறேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்முடைய வெற்றி இன்னும் தொடரும். வாழ்த்துக்கள்.